போற்றி திரு அகவல். நான்முகன் முதலா வானவர் தொழுது எழ ஈரடியாலே மூவுலகு அளந்து நால் திசை முனிவரும் ஐம்புலன் மலர போற்றிசை கதிர்முடி திருநெடுமால் அன்று அடிமுடி அறியும் ஆதரவு அதனில் கடுமுரண் ஏனமாகி முன்கலந்து ஏழ்தலம் உருவ இடந்து பின் எய்த்து ஊழி முதல்வ ஜய ஜய என்று வழுத்தியும் காணாமலரடியினைகள் வழுத்துதற்கு எளிதாய் வார்கடல் உலகினில் யானை முதலா எறும்புயிராய ஊனமில் யோனியின் உள்வினை பிழைத்தும் மானுட பிறப்பினுள் மாதா உதரத்து ஈனமில் கிருமி செருவினில் பிழைத்தும் ஒருமதித்தான்றியின் இருமையில் பிழைத்தும் இருமதி விளைவில் ஒருமையில் பிழைத்தும் மும்மதி தன்னுள் அம்மதம் பிழைத்தும் ஈரிரு திங்களில் பேரிருள் பிழைத்தும் அஞ்சு திங்களில் முஞ்சுதல் பிழைத்தும் ஆறு திங்களில் ஊரலர் பிழைத்தும் ஏழு திங்களில் தாழ்புவி பிழைத்தும் எட்டு திங்களில் கட்டமும் பிழைத்தும் ஒன்பதில் வருதரு துன்பமும் பிழைத்தும் தக்க தசமதி தாயொடு தான் படும் துக்க சாகர துயரிடை பிழைத்தும் ஆண்டுகள் தோறும் அடைந்த அக்காலை ஈண்டியும் இருத்தியும் எனைப்பல பிழைத்தும் காலை மலமுடு கடும் பகல் பசி நிசி வேலை நித்திரை யாத்திரை பிழைத்தும் கருங்குழல் செவ்வாய் வெண்ணகை கார்மையில் ஒருங்கிய சாயல் நெருங்கி உள்மதர்த்து கச்சர நிமிர்ந்து கதிர்த்து முன்பனைத்து எய்த்து இடை வருந்த எழுந்து புடை பறந்து ஈர்க்கு இடை போகா இளமுலை மாதர்தம் கூர்த்த நயன கொள்ளையில் பிழைத்தும் பித்த உலகர் பெருந்துரை பரப்பினுள் மத்த களிரனும் அவாவிடை பிழைத்தும் கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும் செல்வம் என்னும் அல்லலில் பிழைத்தும் நல்குறவு என்னும் தொல்விடம் பிழைத்தும் புல்வரம்பாய பல துறை பிழைத்தும் புல்வரம்பாய பல துறை பிழைத்தும் தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகி தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகி முனிவு இல்லாதது ஓர் பொருளது கருதலும் ஆறு கோடி மாயாசக்திகள் ஆறு கோடி மாயாசக்திகள் வேறு வேறு தம் மாயைகள் தொடங்கின ஆத்தம் ஆனார் அயலவர் கூடி ஆத்தம் ஆனார் அயலவர் கூடி நாத்திகம் பேசி நாத்தழும்பு ஏறினர் ஆத்தம் ஆனார் அயலவர் கூடி நாத்திகம் பேசி நாத்தழும்பு ஏறினர் சுற்றம் என்னும் தொல்பசு குழாங்கள் பற்றி அழைத்து பதறினர் பெருகவும் விரதமே பரமாக வேதியரும் விரதமே பரமாக வேதியரும் சரதமாகவே சாத்திரம் காட்டினர் சமயவாதிகள் தத்தம் மதங்களே அமைவதாக அரற்றி மலைந்தனர் மிண்டிய மாயா வாதம் என்னும் சண்ட மாருதம் சுழித்தடித்தார்த்து உலோகாயதன் என்னும் ஒன்றிரல் பாம்பின் கலாபேதத்த கடுவிடம் எய்தி அதில் பெருமாயை எனைப்பல சூழவும் தப்பாமே தாம் பிடித்தது சலியா தழலது கண்ட மெழுகது போல தழலது கண்ட மெழுகது போல தொழுது உளம் உருகி அழுது உடல் கம்பித்து தொழுது உளம் உருகி அழுதுடல் கம்பித்து ஆடியும் அலறியும் பாடியும் பரவியும் ஆடியும் அலறியும் பாடியும் பரவியும் கொடீரும் பேதையும் கொண்டது வீடாதேனும் படியே ஆகி நல் இழையரான்பின் பசுமரத்தாணி அரைந்தால் போல படியே ஆகி நல் இடையரான்பின் பசுமரத்தாணி அரைந்தால் போல கசிவது பெருகி கடல் என மருகி அகம் குழைந்து அனுகுலமாய் மெய்விரித்து ஜகம் பேயென்று தம்மை சிரிப்ப நானது ஒழிந்து நாடவர் பழித்து ஊரை பூனதுவாக போணுதல் இன்றி பூனதுவாக போணுதல் இன்றி சதுர் இழந்து அறிமால் கொண்டு சாரும் கதியது பரம அதிசயமாக கதியது பரம அதிசயமாக கற்றமானம் என கதறியும் பதறியும் மற்றோர் தெய்வம் கனவிலும் நினையாது மற்றோர் தெய்வம் கனவிலும் நினையாது அருபரத்தோருவன் அவனியில் வந்து குருபரன் ஆகி அருளிய பெருமையை சிறுமையன்றிகழாதே திருவடியினையை பிரிவினை அறியா நிழலது போல பிரிவினை அறியா நிழலது போல முன் பின்னாகி முனியாது அத்திசை என்புனைந்து உருகி நெக்கு நெக்கு ஏங்கி அன்பு எனும் மாறுகரை அது பூரள நண்புலன் ஒன்றி நாத என்று அரற்றி உரை தடுமாறி உரோமம் சீலிற்ப கரமலர் முட்டித்து இருதயம் மலர கண்களி கூற நுண்துளி அரும்ப சாயா அன்பினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி தாயே ஆகி வளர்த்தனை போற்றி மெய்தரு வேரியன் ஆகி வினைகட மெய்தரு வேதியன் ஆகி வினைகட கைதர வல்ல கடவுள் போற்றி ஆடக மதுரை அரசே போற்றி கைதர வல்ல கடவுள் போற்றி ஆடக மதுரை அரசே போற்றி கூடல் இலங்கு குருமணி போற்றி தென்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி கூடல் இலங்கு குருமணி போற்றி தென்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி இந்தனக்காரமுது ஆனாய் போற்றி இன்று எனக்காரமுது ஆனாய் போற்றி மூவா நான் மறை முதல்வா போற்றி சேவார்வெல் கோடி சிவனே போற்றி மின்னாரூருவ விகிருதா போற்றி கல்நாரூரித்த கனியே போற்றி காவாய் கனக குன்றே போற்றி ஆயந்தனக்கு அருளாய் போற்றி படைப்பாய் காப்பாய் துடைப்பாய் போற்றி இடரை களையும் எந்தாய் போற்றி இடரை களையும் எந்தாய் போற்றி ஈச போற்றி இறைவ போற்றி தேசப்பளிங்கின் திரளே போற்றி அரசே போற்றி அமுதே போற்றி விரை சேர் சரண விகிருதா போற்றி வேதி போற்றி விமலா போற்றி ஆதி போற்றி அறிவே போற்றி கதியே போற்றி கனியே போற்றி நதிசேர் செஞ்சடை நம்பா போற்றி உடையாய் போற்றி உணர்வே போற்றி கடையேன் அடிமை கண்டாய் போற்றி ஐயா போற்றி அணுவே போற்றி செய்வா போற்றி, தலைவா போற்றி, குறியே போற்றி, குணமே போற்றி, நெறியே போற்றி, நினைவே போற்றி, வானோர்க்கு அறிய மருந்தே போற்றி, ஏனோர்க்கு எளிய இறைவா போற்றி, மூவேள் சுற்றம் முரணுறு நரகிடை ஆழாமே அருள் அரசே போற்றி, தோழா போற்றி, துணைவா போற்றி, வாழ்வே போற்றி, என் வைப்பே போற்றி, முத்தா போற்றி, முதல்வா போற்றி, அத்தா போற்றி, அரணே போற்றி, உரை உணர்விறந்த ஒருவ போற்றி, விரிகடல் உலகின் விளைவே போற்றி, அருமையில் எளிய அழகே போற்றி, கருமுகில் ஆகிய கண்ணே போற்றி, மன்னிய திருவருள் மலையே போற்றி, என்னையும் ஒருவன் ஆக்கி இருங்கடல் சென்னியில் வைத்த சேவக போற்றி, தொழுதகை துன்பம் துடைப்பாய் போற்றி, அழிவிலா ஆனந்தவாரி போற்றி, அழிவதும் ஆவதும் கடந்தாய் போற்றி, முழுவதும் இறந்த முதல்வா போற்றி, மானேர் நோக்கி மணாளா போற்றி, வானகத்து அமரர் தாயே போற்றி, பாரிடை ஐந்தாய் பரந்தாய் போற்றி, நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி, தீயிடை மூன்றாய் திகழ்ந்தாய் போற்றி, வழியிடை இரண்டாய் மகிழ்ந்தாய் போற்றி, வெளியிடை ஒன்றாய் விளைந்தாய் போற்றி, அழிபவர் உள்ளத்து அமுதே போற்றி, கனவிலும் தேவர்க்கு அறியாய் போற்றி, நனவிலும் நாயேர்க்கு அருளினை போற்றி, இடைமருது உறையும் எந்தாய் போற்றி, சடையிடை கங்கை தரித்தாய் போற்றி, ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி, ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரனே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, மற்றோர் பற்று இங்கு அறியேன் போற்றி, குற்றாலத்து எம் கூத்தா போற்றி, கோகழி மேவிய கோவே போற்றி, ஈங்கோய் மலையம் எந்தாய் போற்றி, பாங்கார் பழனத்து அழகா போற்றி, கடம்பூர் மேவிய விடங்கா போற்றி, அடைந்தவர்க்கு அருளும் அப்பா போற்றி, இத்தி தன்னின் கீழ் இருமூவர்க்கு அத்திக்கு அருளிய அரசே போற்றி, தென்னாடு உடைய சிவனே போற்றி, என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏனக் குருளைக்கு அருளினை போற்றி, மானக்கையிலை மலையாய் போற்றி, அருளிட வேண்டும் அம்மான் போற்றி, இருள்கட அருளும் இறைவா போற்றி, தளர்ந்தேன் அடியேன் தமியேன் போற்றி, களங்குளக் கருத அருளாய் போற்றி, அஞ்சேல் என்று இங்கு அருளாய் போற்றி, நஞ்சே அமுதா நயந்தாய் போற்றி அத்தா போற்றி ஐயா போற்றி நித்தா போற்றி நிமலா போற்றி பக்தா போற்றி பவனே போற்றி பெரியாய் போற்றி பிரானே போற்றி அரியாய் போற்றி அமலா போற்றி மறையோர் கோல நெறியே போற்றி முறையோதரியேன் முதல்வா போற்றி உறவே போற்றி உயிரே போற்றி சிறவே போற்றி சிவமே போற்றி மஞ்சா போற்றி மணாளா போற்றி பஞ்சேர் அடியாள் பங்கா போற்றி அலந்தேன் நாயேன் அடியேன் போற்றி இலங்கு சுடர் எம் ஈசா போற்றி கவைத்தலை மேவிய கண்ணே போற்றி குவைப்பதி மலிந்த கோவே போற்றி மலைநாடு உடைய மன்னே போற்றி கலையார் அருகே சரியாய் போற்றி திருக்கழுக்குன்றில் செல்வா போற்றி திருக்கழுக்குன்றில் செல்வா போற்றி பொறுப்பு அமர் பூவனத்து அரணே போற்றி அருவமும் உருவமும் ஆனாய் போற்றி மருவிய கருணை மலையே போற்றி துரியமும் இறந்த சுடரே போற்றி தெரிவரிதாகிய தெளிவே போற்றி தோளாமுத்தச் சுடரே போற்றி ஆளானவர்கட்கு அன்பா போற்றி ஆரா அமுதே அருளே போற்றி பேராயிரம் உடை பெம்மான் போற்றி தாளி அருகின் தாராய் போற்றி நீள் ஒளியாகிய நிறுத்தா போற்றி சந்தனச்சாந்தின் சுந்தர போற்றி சிந்தனைக்கு அரிய சிவமே போற்றி மந்திர மாமலை மேயாய் போற்றி எந்தமை உய்ய கொள்வாய் போற்றி புலிமுலை புல்வாய்க்கு அருளினை போற்றி அலைகடல் மீமிசை நடந்தாய் போற்றி கருங்குருவிக்கு அன்று அருளினை போற்றி இரும்புலன் புலர இசைந்தனை போற்றி படியுறப் பயின்ற பாவக போற்றி அடியொடு நடு ஈறு ஆனாய் போற்றி நரகொடு சுவர்க்கம் நானிலம் புகாமல் பரகதி பாண்டியர்க்கு அருளினை போற்றி ஒழிவர நிறைந்த ஒருவ போற்றி செழுமலர் சிவபுரத்து அரசே போற்றி கழுநீர் மாலை கடவுள் போற்றி தொழுவார் மையல் துணிப்பாய் போற்றி பிழைப்பு வாய்ப்பு ஒன்று அறியானாயேன் குழைத்த சொல் மாலை கொண்டருள் போற்றி புறம்பல எரித்த புராண போற்றி பரம்பரம் ஜோதி பரனே போற்றி போற்றி போற்றி புயங்கப் பெருமான் போற்றி போற்றி புராண காரண போற்றி போற்றி ஜெய ஜெய போற்றி.